முகில் வர்ணா முகுந்தா ரிஷிகேஷா சனந்தா முகில் வர்ணா முகுந்தா ரிஷிகேஷா சனந்தா முகில் வர்ணா முகுந்தா ரிஷிகேஷா சனந்தா பூமி மேலே சரமேதோ நீ அழகாய் பார்வண பிம்பம் குளர்த்தோகும் சுகமாய் கோள் மயர் நீ கொண்டி Terima kasih.